ಯಾವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮರಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀ ನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಮಸ್ಸುಭಾಯಿ, ಇಂಭ್ರೆಯ ದಿನಂ ವರದರಾಜ ಪಂಚಾಶತ್ ಸ್ತೋತ್ರತ್ತಿಲ 20வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்திக்கலாம். ஸ்லோகம் நாகாச்சலேஷ நிகிலோபனிஷன்மனீஷா மஞ்சூஷிகா மரகதம் பரிச்சின்வதாம் துவாம் தன்வீ ஹிருதி ஸ்புரதி காபி சிகா முனீனாம் சௌதாமனீவ நிபிருதா நவமேக கர்ப்பா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயக்கிரமம் பார்த்தோன்னாக்கா, நாகாச்சலேஷ நிகிலோபனிஷன் மனீஷா மஞ்சூஷா துவாம் பரிச்சின்வதாம் முனீனாம் ஹிருதி நவமேக கர்ப்பா நிபிருதா சௌதாமணி இவ தன்வீ காபி சிகா ஸ்புரதி அப்படின்ட்டு அன்வயக்கிரமம். அதாவது உபனிஷத்துக்கள்ல பிரதானமாகவும் முனிவர்கள் யோகிகள் அவர்களது ஹிருதயத்தில் பிரதானமாக வைத்து தியானம் செய்பவனானவன் எம்பெருமானான வரதராஜன்தான் அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். என்னக்கா, நாகாச்சலேஷ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பெருமாளை ஒவ்வொரு பேரை இட்டு சொல்றது வழக்கம். அதில் இந்த ஸ்லோகத்தில் நாகாச்சலேஷ அப்படின்னு சொல்றக சுவாமி தேசிகன் அடைக்கலப்பத்திலேயே கூட, காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகமலை நயன் முதலார் நாகநகரார்தமக்கும் போகமுயர் வீடுவர பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல்லடிப்போ தடைந்தேனே அப்படின்ட்டு நாகமலை நாயகன் அப்படின்ட்டு அதில் சொல்லியிருப்பார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் நாகாச்சலேஷ, நாகமலை நாயகனான எம்பெருமானான வரதராஜனே. இந்த ஸ்லோகத்தில் நிகிலோபனிஷன் மனீஷா, எல்லா உபனிஷத்துக்களும் பிரதானமாக என்ன சொல்கிறதுனாக்கா, உட்கருத்து. உள்ளே போய் பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு பதமும் எம்பெருமானை போதிப்பதாகவே இருக்கும். அவ்வாறாகவே உபனிஷத்துக்கள் முக்கிய கருத்தாக எம்பெருமான் இருக்க இதை எப்படி மேலும் வர்ணிக்கிறேர்னாக்கா, மஞ்சூஷிகா மரகதம். மஞ்சூஷா அப்படின்னாக்கா ஒரு பெட்டின்னு அர்த்தம். அந்த பெட்டி, அதில் ஒரு மரகத ரத்னம், உயர்ந்ததான விலை மதிப்பற்ற ஒரு மரகத ரத்னம். இந்த பெட்டி ஸ்தானத்தில் உபனிஷத்தையும், மரகத ரத்னம் விலை மதிப்பற்ற உயர்ந்ததான ரத்தனக்கல் அந்த ஸ்தானத்தில் பெருமாளையும் வச்சு ஒரு பெட்டியில் எவ்வாறு மரகத ரத்னமானது இருக்கிறா போல உபனிஷத்தாகிற பெட்டியில் அதன் உட்கருத்தாக விளங்கக்கூடியவனான எம்பெருமானான மரகத ரத்னமாகிற பெருமாள், அப்படிப்பட்ட உன்னை என்ன பண்ணுறான்னாக்கா, முனீனாம் ஹிருதி, முனிவர்கள் அந்த யோகிகள் அவர்கள் தன்னுடைய ஹிருதயத்தில் பிரதானமாக ஒன்றை வச்சுட்டு தியானம் பண்ணுறாளாம், உபாசிக்கிறாளாம். அதுவும் எவ்வாறு இருக்கு, தன்வீ ஹிருதி ஸ்புரதி காபி சிகா முனீனா. தன்வீ ஹிருதி, இங்கே இதில் தன்வி அப்படின்னாக்கா சின்னதுன்னு அர்த்தம், சின்னதானேனாக்கா ஹிருதயம் சின்னதுல்லையோ, ஹிருதயத்தில் வச்சுண்டு ஒன்றை உபாசிக்கிறா, ஒன்றை தியானம் பண்ணுறா அப்படின்னும் பொழுது ஹிருதயத்தில் எம்பெருமான் இருக்கார் அப்படின்றதுனால தன்வி கொஞ்சம் மிகச்சிறிய. காபி சிகா ஸ்புரதி அப்படின்னாக்கா, காபி அப்படின்னாக்கா விலக்ஷணமான, விலக்ஷணமானன்னாக்கா எம்பெருமானுடைய திவ்யமான தேஜஸுக்கு வேற எதையும் ஒப்பிட முடியாதுன்றதை சொல்கிறார். தீயில் பொலிகின்ன அப்படிங்கிற ரீதியில் அத எததப்பரோதிவோ ஜோதிர் தீப்யதே அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. நிரதிசய தீப்தி யுக்தன், எந்த ஒரு ஜுவாலை எந்த ஒரு தேஜஸையும் எம்பெருமானுடைய திருமேனி பிரகாசத்திற்கு ஈடாகவோ அதற்கு மேலாகவோ சொல்லவே முடியாது. அப்படி விலக்ஷணமான நிரதிசய தீப்தியாக இருக்கக்கூடியவரான எம்பெருமானை தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுண்டு முனிவர்கள்லாம் தியானிக்கிறாளாம். எவ்வாறுனாக்கா ஸ்ருதியிலேயே கூட நீளதோ யத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவபாஸ்வராம் அப்படிங்கிற வாக்கியத்தினுடைய பொருளை தான் இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நீளதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ ஸ்லோகத்தில் கூட சௌதாமணீவ நிபுருதா வித்யுல்லேகேவ வித்யுத்துனாக்க மின்னல் நிபுருதா சௌதாமணி இவ மின்னலை போல அதாவது எம்பெருமானுடைய தேஜஸ் வேறு எதற்கும் நிகராகவோ மேலாகவோ ஆகாதுன்றத சுவாமி தேசிகன் சௌதாமணிவ மின்னலை போன்று மின்னலை போன்றுன்னாக்கா மேகங்களுக்கு நடுவில் மின்னல் தோன்றும். அந்த மின்னல் சில வினாடி சில க்ஷணம்தான் இருக்கிறதுனால நம்மளால் அதை தொடர்ந்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஒரு க்ஷணம் தோன்றும் பொழுதும் எவ்வளவு பிரகாசத்தை உடையது அது நீடித்து இருந்ததுன்னாக்கா நம்மளால் அதை அந்த மின்னலெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு தேஜஸ் அந்த தேஜஸுக்கு வேறு எதுவும் இணையாகாது. அதனால தான் மின்னலை போன்று நிரதிசய தீப்தி யுக்தன்னு ஸ்ருதி சாதிக்கிறா போல ஸ்ருதி சொல்றா போல சுவாமி தேசிகனும் சௌதாமணீவ நிபுருதா நிபுருதான்னாக ஸ்திரமாக மேகங்கள்லாம் அங்கே இங்கேயும் அசையக்கூடிய தன்மையுடையது ஆனால் மின்னல் அந்த மேகங்களுக்கு நடுவே ஸ்திரமாக தோன்றி இருந்து பிரகாசிப்பதைப் போல அப்பேற்பட்ட பிரகாசத்தை உடைய எம்பெருமானுடைய திவ்யமான தேஜஸ் அப்படிப்பட்ட பெருமாளை தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு காபி சிகா முனினா சிகான்னக ஜுவாலை சிகான்றது உயர்ந்ததான அதை காட்டிலும் மேல் தேஜஸை உடையது வேறு எதுவும் இல்லை அதுதான் முடிவு. அப்படிப்பட்ட தேஜஸை உடைய தேஜஸோடு பிரகாசிக்கிறேரா அந்த பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் இந்த முனிவர்கள்லாம் தனது ஹிருதயத்தில் வச்சுண்டு தியானிக்கிறார். இப்பேற்பட்ட பெருமாளை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா.